ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ದೇವಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾಧ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯನ್ನ ತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚ ದುರ್ಭಿಸ್ಫಟಿಕ ಮಣಿಮಯೀ ಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನಾ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾ ಕುಂದೇಂದುಶಂಗಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾ ಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಕೂದಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಿಬಂಸ ತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೀತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತ ವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾ ಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀನಂ ಯಶೋಗವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಕಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮತಿ ಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರು ಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣ ಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜವಂ ಮಾರುತ ತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಗಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೆ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಣ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೆ ನೀಲಕರೋಜಗೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರತಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಚ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುಗ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿ ಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಪೋನಯಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಗುರು ಕೃಪೆಯಿನಾಲ ರಾಮಾಯಣಂ ಬಾಲಕಾಂಡಂ அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த சுனபேஷன் அப்படிங்கிறவருக்கும் தீர்காயுச கொடுத்து எப்படி விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட இந்த வரம் வாங்கி அந்த மந்திரத்தை சொல்லி இந்திர பகவானும் அவருக்கு தீர்காயுசை கொடுத்து, சுனவேஷன் சுனசேபன் அப்படிங்கிறவருக்கு தீர்காயுசை கொடுத்து அவரே முக்தி பண்ண வச்சார், யாகபூர்த்தியும் பண்ணினார். அப்படி அந்த சரித்திரத்தை கேட்டு விஸ்வாமித்ர முனிவர் வந்து திருப்பி 1000 சம்வத்சர காலம் தபஸ் பண்ண போனார் என்று வரைக்கும் பார்த்தோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு அனுபவிக்கலாம். 63வது சர்க்கம். பூர்ணே வர்ஷ சஹஸ்ரே தூன் பிரதஸ்நாதம் மகாமுனிம் அப்யாகச்சன் சுரா சர்வே தபலச்சிகேஷவஹ. 1000 ஆண்டுகள் திகஞ்ச உடனே தபோவிரதத்தை பூர்த்தி பண்ணி விஸ்வாமித்ர மகர்ஷிட்ட எல்லாரும், தேவர்கள் எல்லாரும் அவருடைய தபசினுடைய பலனை கொடுப்பதற்காக எல்லாரும் வந்துட்டா, திரண்டி வந்துட்டா விஸ்வாமித்ர முனிவருக்கு முன்னாடி. அப்ரவீத் சுமஹா தேஜா பிரம்மாசானுநயம் வசஹ ரிஷிஸ்துவம் அஸ்வி பத்ரம் தே ஸ்வார்ஜிதை கர்ம பிஷுபைஹி. அது அதி மகா தேஜஸ்வியான பிரம்மா வந்து அவரை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார்? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட இந்த புண்ணிய கர்மத்தினுடைய பலத்தால நீங்கள் ரிஷியாக ஆனேல், ரிஷிஹி அசிஹி, ரிஷியாக ஆனேல் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் அந்த விஸ்வாமித்ர முனிவர் திருப்பி பெரிய தபஸ் பண்ண தொடங்கினாராம். ஏன்னா அவருக்கு திருப்தி ஆகலை. ஏன்னா ஒரு சாதாரண ரிஷி தானே ஆனே போராது, எனக்கு பிராமணியம் வேணும் என்று ஆசைப்பட்டு அந்த தேவேசன் திருப்பி போனதும் தேவலோகத்துக்கு பிரம்மதேவர் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பி அவா தேவலோகத்துக்கு போன சமயம் இந்த விஸ்வாமித்ர முனிவர் பெரிய மகத் தபஹா தேபே, பெரிய தபஸ் பண்ண தொடங்கினாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமோ? ராமா அப்சர சிரேஷ்டையான மேனகாவை கூட்டிட்டு வந்தா. மேனகா வந்து தேவர்கள் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்திரீ, அப்சர ஸ்திரீ. அவள் வந்து புஷ்கர தீர்த்தங்கள்ல விளையாடுறதுக்காக போறது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியா இருந்தது. அந்த சமயம் மேனகா நதியில தீர்த்தம் ஆடுறத தாம் ததர்ஷ மகா தேஜா மேனகாம் குஷிகாத்மஜ ரூபேண பிரதிமாம் தத்ர வித்யுதம் ஜனதே யதா திருஷ்ட்வா கந்தர்பவசக முனிஸ்தாமிதம் அப்ரவீத். அப்ப என்னாச்சு? மகா தேஜஸ்வியான குஷிகத்தனையன் அந்த பக்கத்துல போன சமயத்துல மேகத்துல வித்யுதமாட்டமா இருக்கக்கூடியவளும் அழகா இருக்கக்கூடியவளும் மேனகாவா பார்த்துட்டா. பார்த்த உடனே முனிவரனுக்கு ஏதோ ஒரு ஆசை வந்து கொடுத்து அவள் மேல, மேனகா மேல ஆசை வந்ததும் மேனகாட்ட போய் சொல்றா, அப்சரஹா ஸ்வாகதம் தேஸ்து வசசேஹ மமாஶ்ரமே அனுகிரிஹீஷ்வ பத்ரம் தே மதனேன சுமோஹிதம். அப்சரசே, உன்னுடைய ஆகமனத்துல க்ஷேமம் உண்டாகட்டும், உனக்கு தே பத்ரம், உனக்கு பகு கீர்த்திகள் உண்டாகட்டும், உங்களுக்கு என்னுடைய ஆசிரமத்துல வந்து வசீங்கோல், எனக்கு ஆசை உங்க மேல இருக்க, அந்த ஆசையை நிறைவேற்றி தாங்கோ அப்படின்னு என்னை அந்த கிருண்ணீஸ்வ அனுகிருண்ணீஸ்வங்கிற, அதாவது தயையோட கருணையோட என்னை ஏத்துக்கோங்கன்னு விஸ்வாமித்ர முனிவர் மேனகாட்ட சொல்ல, இப்படி சொன்னதும் அந்த சரி அப்படியே ஆகட்டும் என்று மேனகாவும் ஒத்துண்டாளாம். திருப்பி என்னாச்சு? விஸ்வாமித்ர முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையோ, தபஸ் முடிச்சு திருப்பி தபஸ் பண்ற வேலையில இப்படி விக்னம் ஏற்பட்டு கொடுத்து மேனகா கூட சௌக்கியமா வசிச்சுட்டு இருக்கிற வேலையில தபஸை மறந்து விட்டார். தபஸ் பண்ணதுக்கு விக்னம் ஆயிடுத்து. மகா விக்னஹா உபாகதா, மகா விக்னம் ஏற்பட்டு கொடுத்து. தஸ்யாம் வசந்தியாம் வருஷாணி பஞ்ச பஞ்சசராகவ விஸ்வாமித்ராஶ்ரமே தஸ்மின் சுகேன வ்யதிசக்ரமுஹூர். ராமா, விஸ்வாமித்ரருடைய ஆசிரமத்துல அந்த மேனகா வசிச்சுட்டு இருந்தா. எப்படின்னா அஞ்சும் அஞ்சும் பத்து ஆண்டுகள் சௌக்கியமா வசிச்சுண்டு இருந்தார்கள். தபஸ் எதுவும் இல்லாமல் ஆனா சௌக்கியமா இருந்தார்கள் அவ ரெண்டு பேரும். அதகாலே கதே தஸ்மின் விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி சவ்ரீடைவ சம்வ்ருத்தஹ சிந்தா சோக பராயணஹ. அந்த காலம் முடிஞ்சதும் விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு சவ்ரீடஹ லஜ்ஜை உண்டாச்சான், வெக்கம் வந்து கொடுத்து. அதை யோசிச்சு யோசிச்சு சிந்தா சோக பராயணஹ துக்கம் ஏற்பட்டு கொடுத்தான் அவருக்கு. அப்போ தபஸ் இல்லாம ஆயிடுத்தே, இப்படி 10 வருஷ காலம் இப்படி போயிடுத்தே, ஏதோ ஒரு மேனகா பார்த்து என்னுடைய மனசு அழகி விடுத்தே, இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்? சுராணாம் மகத்கர்ம தேவர்களுடைய பெரிய வேணம் வச்சு என்னுடைய தபஸை கெடுப்பதற்காகவே அவர்கள் அனுப்பினவள் தான் இவர். அவ வேணும்னு என்னுடைய தபஸை கெடுக்கிறதுக்காக பண்ணின காரியம் நான் அதுல விழுந்து விட்டேனே, இப்படி ஒரு நிச்சய புத்தி இல்லாம நான் ஆயிட்டேனே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு சங்கடப்படுறார். ஆனா இந்த விஷயத்துல இருந்து அவருக்கு ஒரு என்ன உண்டாச்சு, நிச்சய புத்தி உண்டாச்சான். புத்தி முனே சவப்பண்ணா, நிச்சய புத்தி வந்துதான், இனிமே இப்படி எல்லாம் விழப்படாது, கடினமான தபஸ் பண்ணணும் என்ற ஒரு நிச்சயமான புத்தி வந்தது. தபோ விக்னம் இப்படி ஆயிடுத்து அப்படிங்கறதுனால, இந்த தபோ விக்னத்தினால அதை திருப்பி யோசிக்கிறார். எப்படி போச்சு இந்த 10 சம்வத்சரங்கள்னா, கார்த்தால ராவு பகல் இல்லவா, கார்த்தால சாயங்காலம் மாதிரி அகோராத்திராபதேசேன, ஏதோ கார்த்தால சாயங்காலம் போன மாதிரி இருக்கு, இத்தனை வருஷம் போயிடுத்தே தபோ விக்னம் நேரிட்டு அப்படின்னு அழுத்து சங்கடத்தினால. அப்போ குஷிகபுத்திரனும் முனிசிரேஷ்டனும் அந்த பஷ்சாதாபத்துல மனசு முட்டி ரொம்ப சங்கடப்பட்டு விஸ்வாமித்ர முனிவர் அப்சரையான மேனகாவை பாக்குறா. மேனகா என்னாச்சு, ஐயோ தெரிஞ்சு விடுத்தே இவருக்கு அப்படின்னு பயந்து போய் கையை கூப்பிட்டு நடுங்கிட்டு பின்னாடி பயந்து போய் நின்னு இருந்தா. அவ அந்த மேனகாட்ட சொல்றா, நல்ல வார்த்தையால சொல்றா, பயந்துக்காதே, நீ வந்து தேவர்கள் அனுப்பப்பட்டதுனால நீ வந்துதான் ஆகணும், அவ சொன்னா அது உன்னுடைய கடமை, ஆனா நாம் விழுந்திருக்கப்படாதே, என்னுடைய மனசு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கப்படாதே, நான் தபஸ்ல இருக்கிறவ முனிவர் அல்லவோ, அது என்னுடைய தப்பு தான், கவலைப்படாதே, நீ போயிட்டு வா என்று சொல்லி அவளை நல்ல வார்த்தையால வழி அனுப்பி வச்சாராம் விஸ்வாமித்ர முனிவர். அதுக்கப்புறம் மகா தபஸ்வியானவர் கௌஷிகி நதியுடைய தீரத்துல அடைஞ்சு விக்னம் எல்லாம் மாற்றி இனிமே விக்னம் ஏற்படப்படாது அப்படின்னு தபஸ்லேயே ஏகாகிர சித்தனாக அதிகோரமான தபஸ் பண்ணினார். தஸ்ய வருஷ சஹசிராணி கோரே தபசி திஷ்டத உத்தரே பர்வதே ராம தேவதானாம் அபூத் பயம். உத்தர தீரத்துக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு போய் அங்க போய் மலைக்கு பக்கத்துல ஒரு 1000 வருஷ சஹசிராணி 1000 வருஷம் தபஸ் பண்ணினாராம். அந்த தபஸை பண்றது பார்த்ததும், கோரமான தபஸ் இவர் விஸ்வாமித்ர முனிவர் வந்து தபஸ் பண்றது பார்த்ததும் தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்து கொடுத்து, அச்சோ எந்துக்கு பயம் வந்தாம், ரிஷிகணங்கள் தேவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டா, இன்னொட்ட கௌஷிகன் இப்படி பண்றாரே அப்படின்னுட்டு பிரம்மாட்ட போய் பிரார்த்தனை பண்ற. என்ன பிரார்த்தனை பண்றா, தேவதானாம் வசஸ்ருத்வா சர்வலோக பிதாமஹ அப்ரவீன் மதுரம் வாக்கியம் விஸ்வாமித்ரம் தபோதனம். பிரம்மாட்ட போய் வளம் பிரார்த்தனை பண்ணதும் பயமா இருக்கு இவருக்கு, ஏன்னா தபஸ் இவருக்கு கூடி விடுத்துன்னா என்ன வேணும்னா பண்ணி விடலாம், தபோபலம் அப்பேற்பட்டது, புதிய இப்ப வந்து நான் வந்து இந்திரனை படைக்கிறேன்னு சொல்லி விஸ்வாமித்ர முனிவர் துணிஞ்சாரு, எதனால தபஸ் பலம் இல்லவா, தபோபலம், தேகத்தோடைய சொர்க்கத்தை கொடுத்தாரு, எதனால தபோபலம், அதனால தபோபலம் இவருக்கு கொடுத்துன்னா நம்மளுடைய பொழப்பு எல்லாம் போயிடுமே அப்படின்னு பயம் அவளுக்கு எல்லாம் இருக்கும். அதனால பிரம்மாட்ட போய் பிரார்த்தனை பண்ண அவர் வந்து பிரம்மா சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க போய் வேகம் அந்த ரிஷிக்கு காட்சி கொடுத்து வரம் கொடுங்கோ அப்படின்னு இவாளம் பிரார்த்திக்க பிரம்மதேவர் அங்க போய் காட்சி கொடுக்கிறாரா. மகர்ஷே ஸ்வாகதம் முதலே சொல்லிட்டா, மகர்ஷே ஸ்வாகதம், ஏன்னா ரிஷி வரியா சொல்லி மகர்ஷின்னு ஆக்கி எடுத்த அடுத்த போஸ்ட் கொடுத்துட்டார். எப்பவுமே ஒருத்தர கூப்பிடுறோம் அப்படின்னா நண்பா வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லவா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, இல்லைன்னா மாதா அம்மா வாங்கோ அப்படின்னு சொல்லுவோம். வாங்கோ அப்படிங்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெயரை சொல்லி கூப்பிட்டா அவளுக்கு ஒரு திருப்தி இருக்குமே இல்லையோ, அதே மாதிரி இங்க மகர்ஷே ஸ்வாகதம் தேஸ்து தபசோக்ரேண தோஷித, மகர்ஷே உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும், ஸ்வாகதம் அப்படிங்கறது க்ஷேமம்னு அர்த்தமாக்கிக்கலாம், இங்க க்ஷேமம் உண்டாகட்டும், கௌஷிகமுனியே உக்ரமான தபசுனால நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்கோம், நீங்கள் ரிஷிகளால எல்லாரும் கொண்டாடப்படக்கூடிய அந்த ஒரு மகர்ஷி பட்டமும் நீங்கள் அடைஞ்சுட்டேல், உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்று பிரம்மதேவரை சொல்ல விஸ்வாமித்ர முனிவர் பிரம்மதேவருடைய வார்த்தையை கேட்ட உடனே கையை கூப்பிட்டு சொன்னாராம். என்ன சொல்றார் விஸ்வாமித்ரர், பிரம்ம ரிஷி சப்தமதுலம் ஸ்வார்ஜிதை கர்ம பிஷுபை எதிமே பகவானாக ததோஹம் விஜிதேந்திரியான், உங்களுக்கு நமஸ்காரம், என்னால சம்பாதிக்கப்பட்ட இந்த புண்ணிய கிரமத்தினுடைய பலனாக எனக்கு பிரம்மர்ஷி ஸ்தானத்தை இப்பவே நீங்கள் அருள் பண்ணினாதான் நான் ஜெயித்ததாக விஜிதேந்திரனாக ஆவேன். அதனால என்ன சொல்றா, எனக்கு மகர்ஷி பட்டத்தை விட பிரம்மர்ஷி பட்டத்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஸ்வாமித்திரர் கேட்க பிரம்மா அவர்கிட்ட சொன்னார், முனிவரா, நீங்கள் இன்னும் ஜிதேந்திரனாக ஆயிட்டில்லை. தும் தாவது ஜிதேந்திரியா நக, நீங்க வந்து இன்னும் ஜிதேந்திரன் ஆகலை, இன்னும் ஜாகிரதையோட இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு பிரம்மர் சொன்னதும் திருப்பி போட்டார், போயிட்டார் பிரம்மலோகத்துக்கு. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு பிரம்மரிஷி பட்டம் வேணும் அப்படின்னு விஸ்வாமித்திர முனிவர் கேட்டதும், இல்லே அதுக்கு ஜிதேந்திரியன் ஆகலை அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் போனார்னா என்ன அர்த்தம், நீங்களுக்கு அதுக்கு உண்டான தகுதி வந்துட்டில்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது விகார ஹேதுக்களுக்கு அடிமப்பட்டுலை அல்லவா, ஜிதேந்திரியன்னா இந்திரியங்களுக்கு அடிமப்படாம இருக்கிறது தானே விஜிதேந்திரியன் என்று அர்த்தம். அப்போ விஸ்வாமித்திரர் கோபம் வருது, துக்கம் வருது, இதெல்லாம் வருதுன்னா இந்திரியங்களை ஜெயிச்சிட்டுலே இல்லையோ, அதனால உங்களுக்கு அந்த பட்டம் இல்லை என்று சொல்லி பிரம்மதேவர் போக, அந்த தபோநிதியான விஸ்வாமித்திர முனிவர் தேவர்களெல்லாம் அந்தர்தானம் ஆனதுக்கு அப்புறம் கைகளை தபஸ் பண்ண தொடங்குற உக்ரமான தபஸ் எப்படித்த தபசா, ஊர்த்வபாஹு நிரானம்ப வாயுபக்ஷஹ தப தபஸ்சரன், கைய மேலுக்கா உயர்த்தி பிடிச்சுண்டு தூக்கி பிடிச்சுண்டு எந்த ஒரு அணக்கவும் இல்லாம அசைவும் இல்லாம வாயுவை மட்டும் சாப்பிட்டு தபஸ் பண்ணினாராம். கர்மே பஞ்ச தபாவர்ஷாசு ஆகாச சம்ஸ்ரயம், சூடு காலத்துல கர்மே சூடு காலத்துல நாலு பாகங்கள்லயும் அக்னியை மூட்டி விட்டு மேல சூரியனையும் வச்சுட்டு அந்த பஞ்ச அக்னிக்கு நடுவுல நின்று தபஸ் பண்றாராம். வர்ஷாசு ஆகாச சம்ஸ்ரயம், மழை காலத்துல என்ன பண்றார், எந்த மறைவும் இல்லாமல் உட்காந்து தபஸ் பண்ற அந்த தனுப்ப பூரா வாங்கிக்கிறா. ஜலத்துல இறங்கி சிசிரே சலில தாயி, ஜலத்துல இறங்கி நின்று தபஸ் பண்றானாம். இப்படி ராத்திரியஹானி பூத்வா, ராப்பகல் இல்லாம தபஸ் பண்ணி அத்தியுக்ரமான தபஸ் பண்ணி எத்தனை வருஷம் போச்சாம், வருஷ சஹசிராணி உபாகமத்து, அநேகாயிரம் வருஷ சஹசிரங்கள் அனுஷ்டானம் பண்ணினாராம் அவர் இப்ப ஏற்பட்ட உக்ரவான தபசை. விஸ்வாமித்ரே மகாமுனௌ சம்ப்ரமஸ்து மகாநாதி சுராணாம் வாசவஸ்ய ச, அந்த விஸ்வாமித்ர முனிவர் இப்படி தபஸ் பண்ணினதும் தேவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாயிடுத்து, சம்பிரம ஆசிது சம்பிரமம் ஏற்பட்டது. அப்ப தேவகங்கள் எல்லாரும் கூட்டிட்டு இந்திரன் எல்லாரும் சேர்ந்து என்ன ஆர கூப்பிடுறா, ரம்பாம் அப்சரசம் சக்ரஹாம் சர்வை சக மருத்கணை, ரம்பைய கூப்பிடுறாராம். ரம்பா அப்படிங்கிற அப்சரஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே, ரம்பா மேனக அப்படிங்கறதெல்லாம். இவெல்லாம் தபோ விக்னம் ஏற்படுறதுக்கு ரொம்ப சுலபமான ஆள்கார், அதனால ரம்பாவை ரம்பைய கூப்பிடுறாராம். இந்திரன் கூப்பிட்டு என்ன சொல்றா, நீ வந்து கௌஷிக முனிக்கு பிரதிகூலமாக நீ போய் இருக்கணும் அப்படின்னு அருள் பண்ணினார் என்று சொல்லி அந்த 63வது சர்க்கம் பூர்த்தி. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்ரிஷஷ்டித்தம சர்க்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் 64வது சர்க்கத்துல ரம்பைய விஸ்வாமித்ர முனிவரை போய் அவருடைய தபஸை தடுக்கிறது எப்படி தடுத்தா ரம்பா அப்படிங்கறது பாக்கிறோம். அப்போ இப்ப இந்திரன் வந்து கூப்பிட்டு ரம்பைய கூப்பிட்டுட்டு, சுரகாரியமிதம் ரம்பே கர்த்தவ்யம் சுமஹத்வயா லோபனம் கௌஷிகஸ்யேஹ காம மோஹ சமன்விதம். ரம்பா, இப்போ நீ கௌஷிக முனிக்கு முனிட்ட போய் அவருடைய லோபனம் லோபனம் பண்ணி, அதாவது மனசை சஞ்சலப்படுத்தி அந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த ஹிதமான காரியத்தை நீ பண்ணணம்மா அப்படின்னு ரம்பா தேவிட்ட சொல்ல, அவள் அந்த அப்சரஸ்திரி வந்து பயந்து போய் கைய கூப்பிண்டு தேவராஜாட்ட சொல்றா. என்ன சொன்னா தெரியுமோ, அயம் சுரபதே கோரோ விஸ்வாமித்ரோ மகாமுனி க்ரோதமுத்ருஜதே கோரம் மயி தேவன சம்சய ததோ ஹிமே பயம் தேவ பிரசாதம் கர்த்துமர்ஹசி. தேவராஜா, தேவா விஸ்வாமித்ரரோ மகாமுனியாக்கும், அது மட்டுமல்ல கோரம் குரோதம் உத்ஸ்ருஜதே சம்சயஹான, அதாவது ரொம்ப சகிக்க முடியாத கோபத்தை காட்டுபவர் அவர், அதுல சந்தேகமே இல்லையே. அதனால எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா நான் போய் என்னாவது பண்ணி என்ன சபித்து விட்டாலோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கோபமுடையவர். அதுக்கு நீங்கள் வந்து திருவுள்ளம் அருளாம் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அம்பாதேவி. தமுபாத சஹஸ்ராக்ஷோ வேபமானாம் கிருதாஞ்சலி மாபைஷீரம்ப பத்ரம் தே குருஷ்வ மம சாசனம். இந்திரன் அப்படியே நடுங்கி போய் கைய கூப்பின்னு சொன்ன ரம்பேட்டர் சொல்றார், ரம்பா நீ வந்து நான் சொன்னதை நீ பண்ணு, பயந்துக்காதே, ஒரு பிரச்சனமும் உண்டாகாது, இந்த பத்ரம் பத்ரமா இருப்பேமா. நீ என்ன பண்ணு, கோகிலோ ஹிருதய கிராஹீம், அழகான விருட்சத்துல இருக்கக்கூடிய வசந்த காலத்துல மன்மதனோட இருக்கக்கூடிய மன்மதர்களுடைய சித்தத்தை எல்லாம் கவரக்கூடிய குயில் வடிவம் எடுத்துட்டு போ. குயில் வடிவம் எடுத்துட்டு போய் நீ அங்க போய் அவர் பக்கத்துல இரு, நான் உன்னை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ரொம்ப நீ வந்து இதே மாதிரி நீ அழகானவள், இதே மாதிரி அழகான வடிவல் நிறைய வடிவல் எடுத்துட்டு அந்த தபஸ் பண்ணக்கூடிய கௌஷிக மகர்ஷியை விக்னம் பண்ணு, அவருடைய தபஸை விக்னம் பண்ணு எப்படியாவது. பேதயஸ்வ, அவருடைய மனசை அழகவை என்று சொல்றார். சாசுத்வா வசனம் தஸ்ய கிருத்வா ரூபமனுத்தமம். அவள் இந்திர அந்த ரம்பை வந்து இந்திரனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே பண்றேன் என்று சொல்லி காமவிகாரத்தை உற்பத்தி பண்ண கூடின ஒரு சிறியோட மந்தகாசத்தோட விஸ்வாமித்ர முனிவருடைய பக்கத்துல விஸ்வாமித்ர முனிவரை வசீகரணம் பண்றதுக்காக அவர் வந்து அவள் வந்து துணிஞ்சாள். என்ன பண்ணினாள், கோகிலஸ்ய துஷுஷ்ராவ வல்கு வியாஹரதஸ்வனம் சம்ப்ரஹ்ருஷ்டேன மனசா தத ஏனாமுதைஷத. அழகான ஒரு கோகிலத்தினுடைய வடிவு எடுத்துண்டு, குயிலோடைய வடிவு வடிவெடுத்துண்டு நாதத்தை ஸ்வனம், அழகான நாதம் குக்கு அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்ர முனிவருடைய பக்கத்துல இருந்து அவள் கூவினாளாம். அந்த சமயம் அந்த சப்தத்தை பார்த்ததும் விஸ்வாமித்ர முனிவருக்கு புரிஞ்சு கொடுத்து இது வந்து ரம்பைதான் என்று, ரம்பையுடைய சத்தம்தான் என்று அவரை ஏமாற்ற முடியல. விஸ்வாமித்ர மகர்ஷி புரிஞ்சு கொடுத்து இது இந்திரனுடைய வேலைதான், சஹஸ்ராட்சசிய கர்மத்தத்து இந்திரனுடைய வேலைதான் இதெல்லாம் அப்படின்னு ஞான திருஷ்டியில தெரிஞ்சாராம் விஸ்வாமித்ர முனிவர். அதனால என்னாச்சு, கோப சமாவிஷ்டா, கோபம் பூண்டு ரம்பையை சபிக்கிறாளாம், சபித்தாராம் விஸ்வாமித்ர முனிவர். ஏன்னா விஸ்வாமித்ர முனிவர் புரிஞ்சுக்க மாட்டார் என்று நினைச்சுதான் இந்திரன் வந்து நீ கோகிலத்தினுடைய வடிவம் பின்ன வேற அழகார்ந்த வடிவம் எல்லாம் எடுத்துட்டு அவருடைய தபஸை விகிதம்னு என்று அனுப்பி வைத்தான். ஆனா விஸ்வாமித்ர முனிவருக்கு தபஸ் தபோபலத்தினாலேயே ஞான திருஷ்டினால தெரிஞ்சுட்டா இந்த கோகிலம் அப்படிங்கறது ரம்பைதான், இது இந்திரன் அனுப்பி வச்சவள்தான் என்று சொல்லி கோபத்தால அந்த ரம்பையை சபிக்கிறாளாம். என்ன சபிச்சா, என் மாம் லோபய சேரம்பே காம குரோத ஜெயேஷினம் தச வருஷதாணி சைலி ஸ்தாசியது துர்பகே. ரம்பா, காமக்ரோதங்களை அடக்கி ஜெயிக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த சமயத்துல என்ன வசீகரணம் பண்ணணும் என்று துர்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நீ வந்து ஸ்ரமிச்சுட்டு இருக்க, ட்ரை பண்ணிட்டு இருக்க, அப்படி இருக்கக்கூடிய துஷ்டே துர்பகே என்று சொல்லி நீ வந்து 10,000 ஆண்டுகள் சம்வத்சரங்கள் கல்லாக போய் கடவ என்று சொல்லி, 10,000 தச வருஷா நீ 10,000 வருஷங்கள் நீ கல்லாகவே இருப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார். ரொம்ப தபசக்தி இருக்கக்கூடியவரும் அதிபிரசித்த தேஜஸ்வியுமான பிரம்மபுத்திரனுமான வசிஷ்ட மகர்ஷி எப்போ இந்த வழியை வந்து உன்னை வந்து பாக்குறாளோ அந்த சமயம் உனக்கு சாப விமோசனம் என்று சொல்லி சாப விமோசனத்தையும் கொடுத்துட்டு அதி தேஜஸ்வியான விஸ்வாமித்ர முனிவர் சபித்ததுக்கு அப்புறம் கோபத்தை ரொம்ப கோபத்தினால துக்கமும் வந்து விடுறதுதான் அவருக்கு. ஏன்னா தபஸ் பண்ணியிருக்காரு இல்லையோ, இப்ப வந்து தபஸ்னால முதல்ல ஒரு விக்னம் ஏற்பட்டது, மேற்கொண்டு மேனகையால விக்னம் ஏற்பட்டது, இப்போதான் கோபத்தினால. இத கோபமெல்லாம் வந்தா பண்ணின தபஸினுடைய வலன் எல்லாம் போயிடும், ஏன்னா சாபம் நிவர்த்தி ஆகணமே இல்லையோ, அதனால பண்ணின தபஸினுடைய பலனெல்லாம் போயிடும். அப்படி இவருக்கு சங்கடம் ஏற்பட்டது. இந்த ரம்பையோ சாபத்தால கல்லா போயிட்டாள். இந்திரனும் அந்தர்தானம் ஆனார். இப்படி கோபத்தை அடக்க முடியாம இந்திரியங்களோடு இருக்கக்கூடிய கோபம் இனிமே எனக்கு சமாதானத்தை தராது அப்படின்னு அவருக்கு புரியறது, விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு புரியறது. அப்ப அவர் ஒரு முடிவெடுத்தாராம். என்ன சங்கல்பம்? நைவ க்ரோதம் கமிஷ்யாமி நச்ச வக்ஷே கதஞ்சன அதவா நோச்சிஷ்யாமி சம்வத்சர சதான்யபி. நான் வந்து மேலும் தபஸ் பண்ண போறேன், யாரு என்ன வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி கோபத்தை நான் அடக்கியிருப்பேன், கோபத்தை என்னை ஆள விடமாட்டேன். குரோதம் ஏவ கமிஷ்யாமி, நான் கோபத்தை வரவே விடமாட்டேன். மேலும் என்ன வக்ஷேனா, ஒரு பேச்சு கூட பேச மாட்டேன். ஏன்னா பேச்சுனாலதான் கோபமே வருது இல்லையோ. வாயை திறந்தாதானே என்னது சாபமோ என்னது கோபமோ பேசணும், வாயே திறக்க மாட்டேன். அது மட்டுமல்ல உச்சசிஷ்யாமின மூச்ச கூட எடுத்து விடமாட்டேன். என்னது பண்ணினா கர்மம் பண்ணினாதானே நம்மளுக்கு பிரச்சனையே, அதனால இது ஒன்றும் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், கோபத்தை வருத்திக்க மாட்டேன், மேலும் மூச்சு கூட எடுத்து விட மாட்டேன். அப்படி உக்ரமான தபசு. எனக்கு என்னுடைய இந்த தபசினுடைய பலனாக பிராமணனாகணும், பிராமண்யம் கிடைக்கணும் அப்படிங்கிறது. அந்த பிராமண்யம் கிடைக்கும் வரைக்கும் நான் வந்து இந்த தேகத்தை அப்படியே பிடிச்சு நிறுத்தி சுவாசத்தை விடாம அன்ன போஜனம் இல்லாம அபுஞ்சானஹேயம் சாப்பாடு இல்லாம நான் இங்கேயே தபஸ் பண்ண போறேன் என்று சொல்லி தபஸ் பண்றதுக்காக கரச்சரணம் போன்ற அவ்யங்கள் எல்லாம் ஜீர்ணம் ஆகாம இருக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மகர்ஷி தீட்சை எடுத்துட்டு அந்த ஒரு பெரிய சபதத்தை எடுத்தாராம். பிரதிஜ்ஞாம் சகார ஏவம் வருஷ சஹஸ்ராணி. அந்த மகாவீரன் லோகத்துல எந்த எதிரும் இல்லாம 1000 சம்வத்சரங்கள் நான் தபஸ் பண்ணுவேன் என்று தீட்சையோட சபதத்தை எடுத்தார். அப்போ என்னமாக்கும் ஒரு பெரிய ஒரு சபதமாக்கம் எடுத்திருக்காருல்லவா, நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய சபதம். ஏன்னா அவர் அடிபட்டு விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து புரிஞ்சுண்டு எடுத்தா என்னது, நிறைய விக்னம் வரும். ஒரு நல்ல காரியம் பண்ண போறத நிறைய விக்னங்கள் ஏற்படும், அந்த விக்னங்கள் எல்லாம் வரும் போகும். அதுக்கு நம்ம திருப்பி ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்க போனாதான் பிரச்சனையே, நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா அவளுக்கு கோபம் வந்து அவளுடைய கர்மானால பலன் அனுபவிப்பானா, அதே சமயம் நம்மளுடைய தபசக்தி போயிடுமே. இத்தனையும் ஜபம் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு ஏன் சக்தி வர மாட்டேங்கிறது அப்படின்னா கோபம், காமம், குரோதம், மதமாச்சரியம், லோபம் போன்ற விஷயங்கள்லாம் அடிமைப்பட்டு விடுறோம். அதனால அந்த சக்தி எல்லாம் போயிடுறது. இது ஒண்ணும் இல்லாம சாந்தியா இருந்தோம்னா நம்மளுடைய தபஸ் ஜபத்தினுடைய பலன் நம்மளுடைய முகத்திலேயே காணுமா. அப்ப நம்ம எல்லாருமே சபதம் எடுத்துக்கணும். இந்த விஸ்வாமித்ர முனிவர் எழுத்து காட்டித்தர நம்மளும் இப்படிதான் வாழணும். கோபத்தை நம்மள ஆண்டு விளைக்கப்படாது, நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் கோபம் இருக்கணும். அதே மாதிரிதான் நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் நம்மளுடைய பேச்சு இருக்கணும். அதாவது சைலண்டா இருந்தா எவ்வளோ அழகோ அந்த அழகை விட ஒருபடி அழகு இருக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் வாயால சொல்லப்படும். இல்லைன்னா பேசாம இருந்து விடணும். ஏன்னா பேசினா வினைதான். அதனால இந்த விஸ்வாமித்ர முனிவர் தன்னுடைய தபஸினால தன்னுடைய வாழ்க்கையினால பிராமண்யத்தை அடையணும் என்று ஒரு கொள்கை இருக்கிறதுனால இவர் இப்படி பண்ணி காட்டித்தரார் என்று சொல்லி இந்த சர்க்கம் பூர்த்தி. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே பாலகாண்டே சதுஷ்டிதம சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் விஸ்வாமித்ர முனிவருக்கு பிரம்மர்ஷி பதம் எப்படி அடைஞ்சது அப்படிங்கிறது 65வது சர்க்கத்துல அழகா விஸ்தாரம் பண்ணிருக்கார். அத்தகைமவதீம் ராம திசம் தியக்த்வா மகாமுனி பூர்வம் திசம் அனுப்ராப்ய தபஸ்தேவே சுதாருணம். ஹே ராமா, முனிவர்யன் அதுக்கப்புறம் ஹிமவத் பிரதேசத்துக்கு போய் அத வேண்டா வைத்து பூர்வம் திசம் கிழக்கு திக்குக்கு போய் அதி கடோரமான தபஸ் பண்ணினாலாம். மௌனம் வருஷ சஹஸ்ரஸ்ய கிருத்வா விரதமனுத்தமம். 1000 வருஷம் காலம் மௌன விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு எந்த எதிரும் இல்லாம எந்த விக்னமும் இல்லாம யாராலையும் ஜெயிக்க முடியாத, அதாவது இந்த 1000 வருஷ காலம் இதே மாதிரி நம்ம பார்த்தோமே கொஞ்சம் கதைகள், அது மாதிரி பல பல விக்னங்கள் ஏற்பட்டுதான். ஆனா எந்த விக்னத்திலையும் அசரலையாம் இவர், ஏன்னா சபதம் எடுத்திருக்காரே இல்லையோ, அந்த சபதத்தை கட்டுபிடிச்சுண்டு கட்டியா பிடிச்சுண்டு அவர் வந்து தபஸ் பண்ணினார் என்று சொல்ற. பூர்ணே வருஷ சஹஸ்ரே தூ காஷ்ட பூதம் மகாமுனிம் விக்னேர் பகுபிராதூதம் க்ரோதோ நாந்தரவா நாந்தரமாவிஷத்து. அதான் சொல்ற, ஆயிரம் சம்பத்திர காலம் தெகேற வரைக்கும் பலவிதமான கஷ்டங்கள், பல பல விக்னங்கள் ஏற்பட்டதாம். அதொன்னும் கோபமெல்லாம் படாம கோபத்தை அடக்கி பிடிச்சுண்டு, கோபத்தை தன்னோட விஷத்துல ஆக்கின்னு அவர் தபஸ் பண்ணினார். அப்போ என்னாச்சு, ராமா மனோரதத்தை அண்ணா இந்திரியங்களை கட்டுப்படுத்திட்டு தபஸை பாழாக்காம தபஸை அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தார். கோரமான தபஸ் அனுஷ்டானம் பண்ணி பூர்த்தியாயிடுத்து. ஆயிரம் ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறம் விரதம் பூர்த்தியான சமயம் அவர் வந்து என்ன பண்ண தொடங்கினார் தெரியுமோ, போக்தும் ஆரப்தவானம் தஸ்மின் காலேன கூத்தம இந்திரோ த்விஜாதி திர்பூத்வா தம் சித்தம் அன்னயாச்சத. அந்த விரதம் பூர்த்தியானதுக்கு அப்புறம் அன்னத்தை சாப்பிடலாம் என்று துணிந்தார். அந்த சமயம் இந்திரன் வந்து என்ன பண்ணினான் தெரியுமோ, த்விஜாதி பூத்வா பிராமண ரூபத்தை தரிச்சுண்டு அந்த அன்ன சித்தம் அன்னமயாச்சத்து அன்னத்தை சாப்பிட துணிஞ்சாரோ இல்லையோ, அந்த அன்னத்தை யாச்சனை பண்ணிண்டு சாப்பாடு போடுங்கோ என்று அந்த பிராமண ரூபத்தை எடுத்துண்டு இந்திரன் வந்து அவர்கிட்ட கேட்டாராம். கேட்டதும் மகா தபஸ்வியான அவர், மூணு உலகத்திலையும் தெரிஞ்சவரான விஸ்வாமித்திர முனிவர் அந்த சாப்பாட பூர்வமா சித்தம் சர்வம் பூர்ணமா அந்த சாப்பாடை கொடுத்து கொடுத்து விட்டார். சந்தோஷமா கொடுத்தாரா, அதாம சோ கொடுக்கணுமே, இப்பதானே நான் 10,000 வருஷங்கள் சாப்பிடாம இன்னைக்குதான் அண்ணன் சாப்பிட போறேன் அப்படிங்கிற துக்கம் எதுவும் ஏற்படலையா, ஆஹா பிராமணன் வந்திருக்காரே அப்படின்னு சந்தோஷத்தோட பூர்ணமா எல்லாத்தையும் கொடுத்தாராம். அந்த சாப்பாடு பூரா எந்த பாக்கியம் இல்லாம தனக்கு வச்சுக்கணுமோ ஒரு பங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம கொடுத்தார். அதுவும் இல்லாம அதே சமயம் என்ன பண்றாராம், மௌன விரதம் ஆஸ்திதா ஏவ மௌன விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். பேசவே இல்லை, வாயை திறந்து எதுவும் பேசல. அவர் சாப்பாடு வேணும் கேட்டப்போ சாப்பாடு பூரா கொடுத்துட்டு டீ பேசாம இருந்தாராம். மௌன விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார். இன்னொட்டு பிராமணனை பார்த்துட்டு இருந்தார், பிராமணனை பார்த்து பேசலை ஆனா பார்த்துட்டு இருந்தாராம். ததைவாசி புனர் புனர்மௌனம் அனுச்சுவாசம் சகார அத வருஷ சஹஸ்ரம் வைனோச்சுவசன்முனி பூங்கவாத். அப்படி ஒரு ஆயிரம், இப்ப இந்திரன் வந்து எதுக்கு வந்திருக்காரு, ஏதாவது பேசுவார், ஏதாவது கோபப்படுத்தலாம் அப்படின்னு விக்ரம் எல்லாம் தான் வந்திருக்க, பிராமணனுடைய வேஷம் போட்டுட்டு அன்னத்தை யாசனம் பண்ணிட்டு, ஆனா அவரோ பேசலே எதுவும் நடக்கலை. அப்படி ஒரு ஆயிரம் சம்பத்திர காலம் கூட சுவாசத்தை கூட சாப்பிடாம மௌனவிரதத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த முனி பூங்கவர் வந்து விஸ்வாமித்திர முனிவர் வந்து எந்த ஒரு குறைவும் இல்லாம அப்படியே இருந்தாராம், தபஸ் பண்ணினாராம். தஸ்யானுச்வசமானஸ்ய மூர்த்னி தூமோ வ்யதாயத த்ரைலோக்யம் யேன சம்ப்ராந்தம் ஆதீபிதமிவாபவத். இப்படி தபஸ் பண்ணிட்டே இருக்கிறத அவர் வந்து சுவாசத்தை அடுக்கி பிடிச்சிருந்த அளவு தபஸ் பண்றார், சுவாசத்தை கூட விடாம சுவாசத்தை கூட மூச்சு எடுக்காம அப்படி பிடிச்சிருந்து அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த அந்த சுவாசம் எல்லாம் ஒரு ஆவியாக ஒரு புகையாக அவருடைய மூர்த்னி தூமகா விஜாயத அவருடைய சிரசிலேந்து சிரசனுடைய மேலேந்து ஒரு தூமம் புறப்பட்டுதான், என்னது புகை புறப்பட்டுதான், அவருடைய சக்தினால அந்த தபசக்தி பூரா ஒரு புகையாகி ஒரு ஆவியாகி மேல அந்த அந்த சிரசுக்கு மேலேந்து பொங்கித்து அந்த ஆவியினால அந்த புகையினால மூணு உலகமும் விரைச்சுதான் சம்பிராந்தம் பயந்து படுத்து. அது எப்படி இருக்கா, அக்னி ஜுவாலையாட்டமா தபிக்கிறதாம். ஆதி பீதம் இவ அக்னி ஜுவாலைகள் எல்லாம் எப்படி சுடும் நம்மள, அது மாதிரி இருக்காம அவருடைய சிரஸ்லேந்து வந்த அந்த புகை. ததோ தேவர்ஷி கந்தர்வாஹா பன்ன கோரக ராட்சசாஹா மோஹிதாத்தேஜசா தஸ்ய தபசா மந்தரஷ்மயஹா. அப்போ தேவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர்களும் பன்னகர்களும் உரகங்களும் ராட்சசர்களும் எல்லாரும் அந்த தபோ அக்னியில மூர்ச்சையாகி அப்படியே மந்தரஷ்மயஹா காந்தி மங்கினவர்களான ஆயிற்றார்கள். அவளால எதுவுமே பண்ண முடியல. கஷ்மலோபகதா சர்வே பிதா மகமத புருவன். அப்போ சக்தி அற்றவர்களான அவர்கள் எல்லாரும் பிரம்மாட்ட போய் விண்ணப்பிச்சா, இந்த கஷ்டத்தை தெரிவித்தார். அவர் எல்லாரும் போய் எதுவும் அவளுக்கு சக்தியே இல்லாம ஆயிடுச்சு அந்த புகைய முகர்ந்தது. அப்ப நேர போய் பிரம்மாதேவிட்டே சொல்லிடுற, பகவானே விஸ்வாமித்திர முனிவர் வந்து பல பல காரணைகி பகுபிகி காரணைகி லோபிதாச்ச குரோதிதா தபசாத அபிவர்தே. நிறைய அவரை வந்து விக்னம் பண்ணலாம், தபசை விக்னம் பண்ணலாம் என்று சொல்லி அவரை பிரலோபனம் படுத்தலாம், அவரை உசுப்பேத்தலாம் என்று நினைத்து, இல்லைன்னா அவரை கோபப்படுத்தலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அவரோ தபசாத அபிவர்தே, தபோ வைபவத்தால மேன்மையோட விளங்கின்னு இருக்கார். அவரால் யாராலையும் அசைக்க முடியலை அவரை. அப்பேற்பட்ட தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய தபஸ் சக்தி அப்பேற்பட்டதா இருக்கு. நஹ்யஸ்யவ்யஜினம் கிஞ்சித் த்ருஷ்யதே சூக்ஷ்ம பஷ்யத. அது மட்டுமல்ல, இவருடைய பாபம் ஒரு அம்சம் கூட இல்லை, பாபம் எல்லாம் போயிட்டுறது. ஏதாவது நிச்சு இவரை தடை பண்ணலாம், பிரம்மர்ஷி பட்டம் கொடுக்கண்டா, பிராமணியத்தை கொடுக்கண்டான்னு பார்த்தா எல்லாமே முடியலை, எல்லாமே அடைஞ்சு கொடுத்து. ஆனதுனால இவருடைய மனசுல என்ன ஆசையோ அதை வந்து கொடுக்கறது அல்லாமல் அவருடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசையை கொடுப்பதர் அல்லாம வேற வழி இல்லை. இவருடைய அந்த தபோ மகிமையால என்ன ஆவறது, நீங்க கொடுக்காத பட்சம் எல்லாருமே அழிஞ்சு போயிடுவா. ச சராச்சரம் த்ரைலோக்கியம் தபசா வினாசயதீம், சராச்சரங்கள் பூரா மூணு உலகத்துல இருக்கக்கூடியவா எல்லாரும் இவருடைய தபோ மகிமையால அழிஞ்சுடுவாரு. அவருக்கு வேண்டது கொடுக்காம இருந்தா அவர் தபஸ் பண்ணிட்டே இருப்பாரே இல்லையோ, அந்த தபோ மகிமையில எல்லாரும் அழிஞ்சு போயிடுவார் பிரம்மதேவரே. இப்படி வியாகுலாஷ்டதி சர்வே நச கிஞ்சித் பிரகாஷத்தே சாகராட்சுபிதா சர்வே விசீரியந்தே ச பர்வதாஹ, எல்லா திக்குகள்லயும் இருக்கக்கூடிய எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு மூச்சு கூட எடுக்க முடியறதுல அப்பேற்பட்ட ஒரு தபசா இருக்கு. சாகராக சர்வே க்ஷுபிதாகா, சமுத்திரங்கள் எல்லாம் அப்படியே அழகி மறைஞ்சுட்டு இருக்கு. பர்வதாக சீரியந்தே, பர்வதங்கள் எல்லாம் பொட்டி பொட்டி அப்படியே தூள் தூள் ஆயின்னு இருக்கான். பிரகம்பதே ச பிருத்திவீம், பூமியோ குலுங்கிறது. வாயு பிருஷா குலஹ, காற்று சுழட்டி அடிச்சுட்டு இருக்கு, அப்படி வீசறதான். பிரம்மதேவா நம்ம என்ன பிரதிஜானியமஹா, என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்கிறது பிரம்மதேவா. லோகங்கள்ல அவாவாலோட நாஸ்திகா ஜாயதே, அவெல்லாம் என்ன பண்றா, கர்மங்கள் எல்லாம் வேண்டா வச்சிருந்தா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தெரிய மாட்டேங்க. இது என்ன நாஸ்திகம் இங்க வந்திருக்கு, நாஸ்திகானா கர்மங்களை வேண்டா வைக்கிறதுன்னு அர்த்தம். நாஸ்திகம் சுகம் எஸ்ய சஹ, அதாவது சுகம் லேசம் கூட கொஞ்சோண்டு கூட இல்லாதவனை நாஸ்திகன் என்று சொல்லலாம். அது ஒரு அர்த்தம் இருக்கு, அதனால இங்க நாஸ்திகன் அப்படின்னு அர்த்தம். நாஸ்திகம் சுகம் எஸ்ய சஹா, சுகம் இல்லாதவனை நாஸ்திகன் என்று அர்த்தம் சொல்லலாம், அதுதான் இங்க அர்த்தம் ஆகுறது. அப்ப எல்லாருமே சுகம் இல்லாம புவிச்சுட்டு இருக்கா அவருடைய தபஸ்னால. பிரம்மதேவரே, அந்த மகர்ஷியுடைய தபோ மகிமையால மூணு உலகமும் மனசு சம்பிரசுபித மானசம், மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருக்க, எல்லாரும் மூர்ச்சையற்றவர், மூர்ச்சி ஆன மாதிரி எல்லாரும் மயங்கி விழறா. சூரியனை கூட பாஸ்கரம் ச நிஷ்பிரபா, சூரியனுடைய பிரபை தெரியுமே நம்மளுக்கு, அவரே அந்த பிரபை அற்றவராக, சூரியன் கூட ஜொலிக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடியவர் ஆக ஆயிற்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சூரியனை விட இந்த விஸ்வாமித்ர முனிவர் தபோபலத்தினால ஜொலிக்கிறார்னு அர்த்தம். புத்திம் ந குரு தேயாவன் நாசே தேவ மகாமுனிஹி தாவத் பிரசாத்யோ பகவான் அக்னி ரூபோ மகாத்யுதி, அக்னி பகவான மாதிரி மகா காந்தியோட இருக்கக்கூடிய அதி கீர்த்திமானான முனிவரன் லோகத்தை அழிச்சதெல்லாம் போதும், அவருக்கு என்ன வேணுமோ அது கொடுத்து பிரசாதியம் பிரசாத்யா தேவம், தேவா பிரம்மதேவனே அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அவரை பிரசாதப்படுத்துங்கோ என்று சொல்லி, காலாக்னினா யதா பூர்வம் த்ரைலோக்கியம் தஹ்யதே அகிலம் தேவராஜ்யம் சிகீர்ஷேத தீயதாமஸ்ய யத்னதம். முன்னாடி பிரளயாக்னியில எப்படி மூணு உலகமும் தகிக்கப்படுமோ அதே மாதிரி இந்திர பதவியே அவன் வந்து வேணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா ஏதோ பிரம்மர்ஷி பதம் தானே ஆசைப்படுறார், அதனால பிரம்மர்ஷி பதம் கொடுத்து விடலாமே. ததஸ்துரகனா சர்வே பிதாமஹ புரோகமாஹ விஸ்வாமித்ரம் மகாத்மானம் வாக்கியம் மதுரம் அப்ருவன். அதனால பிரம்மதேவரே, பிரம்மா போன்ற தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றா, கிளம்பி விட்டா, இனி ஒரு க்ஷணம் வெயிட் பண்ணப்படாது. ஏன்னா விஸ்வாமித்ர முனிவர் தபஸ் பண்ண இவானுடைய நாசம் அல்லவோ, அதனால நேரா போய் விஸ்வாமித்ர முனிவருடைய முன்னாடி போய் அருள் பண்ணினாராம். வாக்கியம் அப்ருவன், மதுரான வார்த்தையை சொன்னாராம். என்ன சொன்னார், பிரம்மஹர்ஷே ஸ்வாகதம் தேஸ்து தபசாஸ்ம சுதோஷிதா. இந்த வார்த்தைக்கு வேண்டிதான் கிட்டத்தட்ட 40,000 சம்பத்சரங்கள் இவர் தபஸ் பண்ணிருக்கார். இந்த ஒரு வார்த்தைக்கு வேண்டிட்டு தான் மகர் பிரம்மர்ஷே ஸ்வாகதம். ரிஷி போய் மகர்ஷி போய் பிரம்மர்ஷி ஆயிட்டார். அவர் யாரு? கஷத்ரிய குலத்துல பிறந்த விஸ்வாமித்ர முனிவர். அவர் பிராமணியத்தை அடைஞ்சுட்டார். பிரம்மர்ஷே உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். பிரம்மர்ஷே தே ஸ்வாகதம் அஸ்து. உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். உங்களுடைய தபஸ்னால நாங்கள் எல்லாரும் திருப்தி அடைஞ்சிருக்கோம் என்று யாரு சொல்றா? பிரம்மதேவர் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றா. பிராமணியம் தபசோக்ரேண பிராப்தவானசி கௌஷிக தீர்க்கவாயுஷ்சதே பிரம்மன் ததாமி சமர்கணஹ ஸ்வஸ்தி ப்ராப்னுஹி பத்ரம் தே கச்ச சௌமே யதா சுகம். ஹே கௌஷிகமுனே, உக்ரமான தபசு பண்ணி பிராமணத்துவத்தை நீங்க அடைஞ்சிருக்கேல், அதுல சந்தேகம் இல்லை. ஏ பிராமணோத்தமா பிரம்மன் தே தீர்க்கம் ஆயுகூச்ச, உங்களுக்கு தீர்காயுசு உண்டாகட்டும். சமருத்கணைகி தேவகணங்களோட கூட நான் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வரம் தரோம். என்னது தீர்காயுசா இருங்கோ பிராமணோத்தமா, நீங்கள் பிரம்மர்ஷி பட்டம் அடைஞ்சு உங்களுடைய தே பத்ரம் உங்களுடைய மனோரதம் என்னவோ மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க சாதிச்சு விட்டேன். நீங்க இப்ப சந்தோஷம் அடைஞ்சுக்கோங்க. ஸ்வஸ்தி பிராப்னுஹி, இந்த சந்தோஷம் மனஸ்துஷ்டி மனசந்தோஷ்டி அடைஞ்சுக்கோங்கோ, புண்ணியாத்மாவாக இருங்கோ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன உங்களுக்கு எதா சுகம் கச்ச, உங்களுக்கு சுகம் படி எது இஷ்டம் என்ன இஷ்டமோ அதுபடி நீங்க நடந்துக்கோங்கோ என்று சொல்லி மா முனிவர் பிரம்மதேவருடைய வார்த்தை கேட்டு இவருக்கு முதிதா சர்வேஷாம் திவ உகதாம் ச பிரணாமம் கிருத்வா வியாஜஹார. விஸ்வாமித்ர முனிவர் இதெல்லாம் கேட்டு ஒரு பிரசன்னமாச்சு அவருடைய மனசு. முன்னாடி எல்லாம் ரொம்ப கோபம் சங்கடம் எல்லாமே இருந்தது இல்லையோ, என்னாச்சு எனக்கு பிராமணியம் கிடைக்கலையே அப்படின்னு சங்கடம் இருந்தது. ஆனா இப்போ பிரம்மர்ஷியை கூப்பிட்டப்போ ஒரு ஒரு சமாதானம் ஏற்பட்டது. இன்னொட்டு தேவர்களும் பிரம்மதேவரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கிறார். என்ன கேட்டார்? பிராமணியம் யதிமே பிராப்தம் தீர்க்கமாயுஸ்தைவச ஓம்காரோ தவஷ்காரோ வேதாச்ச வரணந்துமாம். எனக்கு தீர்காயுச தீர்க்கம் ஆயுகூச்ச தீர்காயுசும், அதே மாதிரி பிராமணியம் எனக்கு அடைஞ்சிருக்கு இல்லையோ, அந்த காரணத்தினால பிராமணனுக்கு தான் பிரணவாகாரமும் வஷட்காரமும் வேதங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் வர்ணம் பண்ணிக்க முடியும் இல்லவா? இப்ப நான் பிராமணியம் அடைஞ்சுட்டேன், அதனால எனக்கு பிரணவமும் வஷட்காரமும் வேதமும் எனக்கு வரையும் தூ எனக்கு வரிக்கப்படணும். அதாவது பிரணவம் அப்படிங்கிறது பிரம்மஜான சாதனமாக்கம், வேதங்கள் அதுக்குண்டான அங்கங்களும் உபாகங்களும் சொல்லப்படுறது, இதெல்லாம் வரிக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அத்தியாயனம் பண்றதுக்கும் யஜனம் பண்றதுக்கும் நான் அர்ஹனாக்கும் இல்லவா? பிராமணியம்னா இதெல்லாம் வரிச்சாதான் அவர் வந்து அத்தியாயனம் பண்ண முடியும் யஜனம் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி வந்து இதுதான். அப்போ எனக்கு அதெல்லாம் பறிக்கப்படட்டும் என்று ஆசைப்பட்டார். மேல என்ன பண்ணார்? க்ஷத்ர வேதவிதாம் சிரேஷ்டோ பிரம்ம வேதவிதாம் அபி பிரம்ம புத்திரோ வசிஷ்டோ மாம் ஏவம் வதது தேவதாஹ யத்யயம் பரமஹ காமஹ ஹ்ருதோ யாந்து சுரர்ஷபாஹ. தேவர்களே, க்ஷத்ரியர்களுக்கு தக்கதான வேதவிதாம் அகர்வ வேதம் தெரிஞ்சவரும், பிராமணர்களுக்கு மூணு வேதங்களை தெரிஞ்சவருமான, அதாவது இப்ப இந்த பிராமணியம் ஏற்பட்டதே இல்லையோ, அப்ப க்ஷத்ரியர்களே வச்சு சிரேஷ்டராயிட்டார் விஸ்வாமித்ர முனிவர். ஏன்னா க்ஷத்ரியத்துலேருந்து பிராமணியம் கிடைச்சது இல்லவா, அப்ப யாருக்குமே கிடைக்காத விஷயம் இவருக்கு கிடைச்சிருக்காதுனால க்ஷத்ரியர்களே உசக்தியான ஆளா இருக்கட்டா விஸ்வாமித்ரர். அதே மாதிரி பிராமணியத்திலேயே எல்லாத்தையும் வசம் பண்ணிக்க கூடிய அந்த தேஜஸ் இருக்கிறதுனால பிராமணியத்திலையும் மேற்கொண்டு இருக்கக்கூடியவர் இவர் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். அப்போ இவருடைய ஆசை என்ன தெரியுமோ, இந்த பிராமணியத்திலேயே மேன்மை ஏறின பிரம்மபுத்திரனான வசிஷ்ட முனிவரே இங்க வந்து நான் வந்து பிரம்மர்ஷி என்று சொல்லணும், அப்பதான் எனக்கு ஒரு திருப்தி ஆகும் அப்படின்னு வேதோத்தவரான வசிஷ்ட முனிவர் வந்து சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு இவர் தெரிவிச்சார். ஏன்னா பிரம்மர் அந்த வசிஷ்ட முனிவராக தான் நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன், அதனால இப்படி பண்ணணும் அப்படின்னு பிரம்மர்ஷி அவர் வந்து எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இந்த வரத்தையும் எனக்கு தாங்கோ என்று அன்பால கேட்டாராம். அப்போ வசிஷ்ட முனிவரும் அப்படியே ஆகட்டும், வசிஷ்ட முனிவருக்கும் ஒத்துண்டார். ஏன்னா இவர் பிரம்மர்ஷி தான், பேர்பட்ட தபஸ் பண்ணி இருக்காரு அவெல்லாம் சொல்லி அந்த வசிஷ்ட முனிவரும் நீங்கள் நீங்கள் பிரம்மர்ஷிதான், இதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் சர்வம் அப்படின்னா ஓங்கார வசட்காராதிகள் எல்லாம் உங்களுக்கு சித்திக்கும், சம்பத்தியதே உங்களுக்கு எல்லாம் சித்திக்கும் அப்படின்னு அருள் பண்ணி தேவர்களும் எல்லாருமா சேர்ந்து வசிஷ்ட முனிவரும் எல்லாருமா சேர்ந்து திரும்பி போனா. அந்த சமயம் விஸ்வாமித்ர முனிவர் அந்த வசிஷ்ட முனிவர்கிட்ட பிடிச்சிட்டு என்ன பண்றார், விஸ்வாமித்ரோபி தர்மாத்மா லப்த்வா பிராமண்யம் தமம் பூஜயாமாத பிரம்மர்ஷிம் வசிஷ்டம் ஜபதாம் வரம் கிருதகாமோ மஹீம் சர்வாம் ததார தபதிஸ்திதா. தர்மாத்மாவான விஸ்வாமித்ர மகர்ஷி உத்தமமான பிராமண பதவியை அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மர்ஷியும் மந்திர வித்துக்கள்ல வச்சு மேன்மையா இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய வசிஷ்ட மகர்ஷியை பூஜை பண்ணி தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கிருத காமா தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி தபஸ்னால பூமியில யதேஷ்டம் தனக்கு இஷ்டம் மாதிரி சஞ்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கார் விஸ்வாமித்ர முனிவர் என்று சொல்லி இப்படிதான்ப்பா ராமா மகாத்மாவால பிராமணத்துவம் அடைஞ்சார் விஸ்வாமித்ர முனிவர் என்று சொல்லி விஸ்வாமித்ர முனிவருடைய சரித்திரத்தை சொல்றார். யாரு சொன்னார், சதானந்தர் அளவோ இத்தனை நேரம் ராமரை பார்த்து சொன்னார் இவர் இப்பேற்பட்டவர் அப்படின்னு. அப்படி சதானந்தர் ஸ்ரீ ராமலட்சுமணர் முன்னாடி வச்சு இதுதான் கதை என்று சொல்லி நமஸ்காரம் பண்ணினாராம். அப்படி குஷிகாத்மஜனை பார்த்து கைய கூப்பின்னு சொன்னார், தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்யமே முனி பூங்கவ. ஜனக மகாராஜா இதெல்லாம் கேட்டு இருக்காருல்லவா விஸ்வாமித்ர முனிவருடைய கதையை இந்த சதானந்த முனிவர் சொல்றார். இது சொல்லி முடிச்சதும் இவருக்கு புரிஞ்சு கொடுத்து விஸ்வாமித்ர முனிவருடைய மகிமை. அப்ப ஜனக மகாராஜா விஸ்வாமித்ரர் பார்த்து நமஸ்காரம் பண்ணி, தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்யமே முனி பூங்கவ யஜ்ஞம் காகுஸ்த சகித பிராப்தவா நசி கௌஷிக கௌஷிக முனிவர்யா, என்னுடைய இந்த யாகத்துக்கு காகுஸ்தரையும் கூட்டி இந்த ராமலக்ஷ்மணரையும் கூட்டின்னு நீங்கள் எழுந்து அருள் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து தன்யா அஸ்மி அனுகிரகீதா அஸ்மி நான் கிருதார்த்தனானே ஆசீர்வாதம் பண்ணப்பட்டேன். பாவித்தோஹம் த்வயா பிரம்மன் தர்ஷனே நமஹா முனே விஸ்வாமித்ர மகாபாக பிரம்மர்ஷீணாம் வரோத்தம குணா பகுவிதா பிராப்தாஹ தவ சந்தர்ஷனான்மயா அந்தன சிரேஷ்டா மாமுனிவர்யா. இந்த விஸ்வாமித்ர மகர்ஷி பரபாகியமானான இருக்கக்கூடியவர், பிரம்மர்ஷிகளிலே வச்சு உத்தமோத்தமனா இருக்கக்கூடியவர். உங்களுடைய தரிசனத்தினாலேயே உங்களுடைய கடாட்சத்தினாலேயே அகம் பாவிதாக நாம் பரிசுத்தனானேன். தவ சந்தர்ஷனாத் மயா பகுவிதா குணாக பிராப்தா, உங்களுடைய அபினிவேசத்தினாலேயே உங்களுடைய தரிசனத்தினாலேயே என்னாச்சு என்னுடைய பல பல குணங்கள் மகிமைகள் எல்லாம் நான் அடைஞ்சேன். உங்களை பார்த்து அதாவது நிறைய சாதுக்களை பார்த்தாலே அவள்கிட்டேருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுடைய மனம் நல்லதே நினைக்கணும் அப்படின்னு தோணும். நம்மளே தான் அறியாமலே நம்ம ஜபம் பண்ண தொடங்குவோம். அப்படி மகான்களை பார்த்தாலே அப்படி வருமே. அதே தான் நீங்க ஜனக மகாராஜாவும் விஸ்வாமித்ர பார்த்து சொல்றார், உங்களை பார்த்ததுனாலே எனக்கு குணங்கள் எல்லாம் ஏற்பட்டு விடுது. நீங்கள் உங்களுடைய கதை விஸ்தாரமா சொல்லி எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பிரம்ம மகா விஸ்வாமித்ர முனிவரை புகழ்த்தி ஸ்ரீ ராமரும் இதெல்லாம் கேட்டார். எப்பேற்பட்டவர் தபோ மகிமை எப்பேற்பட்டது எல்லாம் ஸ்ரீ ராமனும் கேட்டார். எல்லாரும் கேட்டு சந்தோஷம் அடைஞ்சார்கள். அவருடைய குணங்கள் எல்லாரும் கேட்டு மனசு நிறைஞ்சுதான். அப்ரமேயம் தபஸ்துபியம் அப்ரமேயம் சதே பலம் அப்ரமேயா குணாச்சைவ நித்யம் தே குஷிகாத்மஜ. உங்களுடைய தபசக்தி மனசுல அங்கோச்சரமானது தே பலம் ச அப்ரமேயம். உங்களுடைய பலம் வந்து அப்ரமேயம் அளவற்றது அப்படின்னு சொல்ற குஷிகாத்மஜா குஷிகாத்மஜா, உங்களுடைய தபோ குணங்கள் ஒரு காலத்திலையும் அப்ரமேயா கணக்காக்கவே முடியாது, நம்மளுக்கு எண்ணியெல்லாம் பார்க்க முடியாது. உங்களுடைய அப்பேற்பட்ட குணங்கள் நிறைஞ்சவர் விஸ்வாமித்ர முனிவர் என்று சொல்லி திருத்திராச்சரிய பூதானாம் கதானாம் நாஸ்தி மே விபோ கர்ம காலோ முனி சிரேஷ்ட லம்பதே ரவி மண்டலம் பிரபோ. அற்புத கரங்களான சரித்திரத்தை கேட்டு எனக்கு மதியே ஆவறதில்லை, திருப்தியே நாஸ்தி. உங்களுடைய அற்புதமான சரித்திரத்தை கேட்டு திருப்தியே வரமாட்டேங்கிறது. ஆனா சந்தியா காலம் வந்து விடுத்து சூரிய மண்டலம் அஸ்தமம் ஆகின்றது மகா தேஜஸா இருக்கக்கூடியவரே, இதுக்கு அந்த அனுஷ்டானம் பண்றதுக்கு நான் போயிட்டு வரேன், உத்தரவு வாங்கிக்கிறேன், நாளைக்கு காத்தாலே திருப்பி வந்து உங்களுடைய தரிசனம் பாக்குறதுக்காக நான் காத்துருப்பேன், எனக்கு இப்போ அனுஜ்ஞாதம் அர்ஹசி, எனக்கு இப்போ விடை தாங்கோ என்று சொல்லி உங்களுக்கு திருவுள்ளம் உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஜனகராஜா. தேவமுக்தோ முனிவரஹ பிரசத்ய புருஷ ரிஷபம் விசர்ஜாசுவனகம் பிரீதம் பிரீதமனாஸ்து அப்படின்னு சொல்லி அந்த முனிவரையும் சந்தோஷ மனசோட புருஷ சிரேஷ்டன் நீ போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி விசர்ஜ அனுஜையை கொடுத்தாராம். ஏவம் உக்த்வா முனி சிரேஷ்டம் வைதேஹோ மிதிலாதிபஹ பிரதட்சிணம் சகாராஷு சோபாத்யாய சபாந்தவஹ. மிதிலாதிபனான ஜனக மகாராஜா சொன்னதும் அவரை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி யாரு கூட தான் தனியா கிடையாது உபாத்தியாய சகிதனாக பந்துக்களையும் கூட்டிண்டு எல்லாருமா பிரதட்சிணம் பண்ணினாராம். விஸ்வாமித்ரோ விதர்மாத்மா சராம சகலக்ஷ்மண சுவாட்டம் அபிஜக்ராம பூஜ்யமானோ மகர்ஷிபிஹி. தர்மாத்மாவான விஸ்வாமித்ர முனிவரும் மகாத்மார்களான ரிஷிகள் எல்லாரும் பூஜைப்பட்டு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் சகிதமா விஸ்வாமித்ரனும் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்ர சரித்திரம் பூர்த்தி ஆகிறது இந்த சர்க்கத்தோட. இத்தியாசி ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவிய பாலகாண்டே பஞ்சஷஷ்டிதம சர்கஹ ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. மேற்கொண்டு ஜனகன் ஜனக மகாராஜாக்கு வில்ல கடைஞ்ச அந்த ஒரு கதை, சீதா தேவியோடைய பிறவி இல்லவா சீதா ஜனனம் சீதோத்பத்தி கதனத்தையும் மேற்கொண்டு நாளைக்கு அனுபவிக்கலாம். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன வாத்யேன மஹீம் மஹீஷாஹ கோபிராமணேபியஷ் சுபமந்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய ஷாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஹ பிராமணா சந்து நிர்பயாஹ அபுத்ராஹ புத்ரிணஹ சந்து புத்ரிணஹ சந்து பௌத்ரிணஹ அதனா சதனா சந்து ஜீவந்து ஷரதாம்ஷிதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மஹாபாதக நாசனம் ஷண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வவேத நமஸ்கிருதே வ்ருத்ரநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் ப்ரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யான் குணதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர்மங்கலம் பிராதாத் தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீ மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷயசாகரா தீபா வேதாலோகா திசஸ்ததே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத் ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம